அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவேன். கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே. மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே. மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கெஞ்சுவதே பிஞ்சு மொழி கொஞ்சுவதே. வஞ்சியடை கெஞ்சுவதே பிஞ்சு மொழி கொஞ்சுவதே. கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே. கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன் அருகே நாம் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும். இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமறை ஓடி வரும். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.